காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே. பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே. இங்கு போராடும் தருகான பூமனம் தாங்காதே. நானொன்று எண்ணி தவிக்க, நானொன்று தெய்வம் நினைக்க, துன்பத்தில் என்னை தள்ளி பார்க்காதே, என் நெஞ்சம் தாங்காதே. பூங்காற்றே இனி இங்கு போராடும் சருகான பூமனம் தாங்காதே. நம் கானம் கேட்ட வானாடும் சோலை வீணில் வாடு பார்த்தாயோ. பொன் மாலை வேளை இங்கென்ன தேவை, போக சங்கீதம் கேட்டாயோ. என் வாழ்வு மண் மீது போனாலும் உன் வாழ்வு இன்பங்கள் காணட்டும். யாரோடு நீ சென்று வாழ்ந்தாலும் அன்பே அன்பே என் இன்பம் எங்கே. பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே. இங்கு போராடும் தருகான பூமனம் தாங்காதே. காவேரி இங்கு ஓடோடி வந்து காதல் சங்கமம் ஆகாதோ. பூவோடு தென்றல் காலாட்டு சொல்ல ஆசை தோன்றுது ஏதேதோ. பூந்தென்றல் தீயாக வீசாதே, என் ஜீவன் தானாக வாழாதே. நான் என்றும் நீ என்றும் வேறானோ, நிலையாக ஓடாத சேரானோ. அன்பே அன்பே என் இன்பம் எங்கே. பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே. இங்கு போராடும் தருகான பூமனம் தாங்காதே. நானொன்று எண்ணி தவிக்க, தானொன்று தெய்வம் நினைக்க, நெஞ்சம் தாங்காதே. பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே. இங்கு போராடும் தருகான பூமனம் தாங்காதே.